அக்ஷரமாய் அமர்ந்தவளே, ஒரு அன்பு வழி காட்டிடம்மா. தேவி முத்து மாரியம்மா, சிவமுக்கண்ணன் தேவி அம்மா. அக்ஷரமாய் அமர்ந்தவளே, ஒரு அன்பு வழி காட்டிடம்மா. மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி, காளியம்மா. வேம்பு மாலையிலே வினைய கற்றும் என் தாய் பாம்பு குடை மீது அமர்கின்ற பொன் தாய் பூரணியே நாரணியே பூங்குழலே தேவி அம்மா சக்தி சக்தி சிவமாரி வெப்பிலையின் நாயகியே திரு வேர்காட்டு மாரியம்மா வேண்டும் மரம் திருபவளே ஓம் சக்தி சிவ காளியம்மா காப்பவளே அடங்கா பேய்களையும் ஆட்டிவிட்டு மாய்ப்பவளே தேசக்தி ஜெயமாரி ஆயிரம் கண் சூலினியே ஆத்தா மாறி வருவாயே பிள்ளையின் நாயகியே திருவேற்காட்டு மாரியம்மா வேண்டும் மரம் திருபவளே ஓம் சக்தி சிவ காளியம்மா ஆத்தா உன் முகம் பார்க்க வெப்பிலையின் நாயகியே திருவேற்காட்டு மாரியம்மா. உன்னை தேடி வரும்போது வெப்பிலையின் நாயகியே திருவேர் காட்டு மாரியம்மா வேண்டும் வர திருபவளே ஓம் சக்தி சிவ காளியம்மா நீ மாமா தாமிருந்து வேண்டுகிறேன் தயபுரிய வேணுமம்மா தாயே தாயே மகமாயி வெப்பிலையின் நாயகியே திருவேற்காட்டு மாரியம்மா வேண்டு மரம் திருபவளே ஓம் சக்தி சிவ காளியம்மா உந்தன் முகம் பார்க்கையிலே தினம் உள்ளம் எழுந்தாடுதம்மா

வேண்டும் மரம் தருபவளே ஓம் சக்தி சிவ காளியம்மா. ஊசி மாரியம்மா. பூரணியே நாரணியே பூங்குழலி தேவியம்மா சக்தி சக்தி சிவமாரி வெப்பிலையின் நாயகியே திருவேற்காட்டு மாரியம்மா வேண்டும் வரம் தருபவளே ஓம் சக்தி சிவ காளியம்மா காப்பவளே அடங்கா பேய்களையும் ஆட்டி வைத்து மாய்ப்பவளே தேசக்தி ஜெயமாரி ஆயிரம் கண் சூலினியே ஆத்தா மாறி வருவாயே பிள்ளையின் நாயகியே திருவேற்காட்டு மாரியம்மா வேண்டும் வரம் தருபவளே ஓம் சக்தி சிவ காளியம்மா Thank you. அபிஷேகம் செய்தேனே பாரம்மா, நோய்கள் தீர்ப்பாயி ஆய் மகா மாரியம்மா.